நீ போன பாதை எங்க நிலம் பிரிஞ்ச தேக இங்க பிரிஞ்ச தேக இங்க நீ படுத்த பாய் சுருட்டி நான் மூளை இள வச்சிருக்கேன் மூளை இள வச்சிருக்கேன் வாய்க்கரிசி நான் போட ஜாமி ஊரழுது பில்லுக்கு அர்ஜுனை சொல்லுக்கு கர்ணே ஆனாலப்பட்ட சீமையில மட்டுவில் பதிதில வானமும் முட்டமும் புகழுடைய வாரியர் வழியில் வந்தார் எங்கள் ஐயா ரத்னம் விளையாட்டாய் இடம் பொருள் இனி ஏவல் களம்